அந்த நாளில் அவளை காட்டிய பூமிக்கும் வானுக்கும் இடையில் இவன் மட்டும் பறந்து கொண்டிருந்தான். அவள் வாய்மொழி மட்டும் தன் தாய்மொழி என உச்சரித்து உள்ளத்தில் மழலையாய் மரணம் செய்து கொண்டிருந்தான். கால்பதிக்கு களவோடு வானில் பறப்பதற்கு ஆசையோடும் அசை போட்டுக் கொண்டிருந்தான். அசையின் ஆசையாய் அழகிய அவள் மட்டும் இவனுக்குள் ஆணி வேறிட்டாள். மாலை வந்ததும் மயக்கமாய் மனதை மட்டும் தயக்கமாய் கதைக்க வெட்கமாய் சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் சிரித்து கதைத்து கனவோடு இவனை தீண்டி இவனுடன் கதைத்தான்.